चांद है रात के लिए, उरे उर चंद्रंदा इरव केला, एक ही सूरज है दिन के लिए, उरे उर कदिर वंदान पागल किला, एक ही भाषा है इस जग के எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, அடரா ரா ரா ராமையா, நாம் புட்டு புட்டு வைக்க போறோம் பாறையா, எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, புத்திக்கு எட்டும்படி சொல்ல போறேன் கேளையா, இக்கடரா ரா ரா ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, அடரா ராமையா, நாம் புட்டு புட்டு வைக்க போறோம் பாறையா. முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ இரண்டாம் எட்டில் கல்லாதது கல்வியுமல்ல, முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ இரண்டாம் எட்டில் கல்லாதது கல்வியுமல்ல, மூன்றாம் எட்டில் செய்யாதது திருமணமல்ல, நீ நாலாம் எட்டில் பெறாதது குழந்தையுமல்ல, எட்டு எட்டா மனுஷ வாழ்வை பிரிச்சுக்க, எட்டு எட்டா மனுஷ வாழ்வ பிரிச்சுக்க, நீ எந்த எட்டில் இப்ப இருக்க நினைச்சுக்க, ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, ராமையா, நான் புட்டு புட்டு வைக்க போறேன் பாறையா. ஏழாம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் அல்ல, நீ ஆறாம் எட்டில் சுற்றாதது உலகமும் அல்ல. ஐந்தாம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் அல்ல, நீ ஆறாம் எட்டில் சுற்றாதது உலகமும் அல்ல. ஏழாம் எட்டில் காணாதது ஓய்வும் இல்ல, நீ எட்டாம் எட்டுக்கு மேல இருந்த நிம்மதி இல்ல. எட்டு எட்டாம் மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கோ, எட்டு எட்டாம் மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கோ. நீ எந்த எட்டில் இப்ப இருக்க நினைச்சுக்கோ, ரம்மையா எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா. அடராமையா நாம் புட்டு புட்டு வைக்க போறோம் பாறையா, எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா. புத்திக்கு எட்டும்படி சொல்ல போறேன் கேளையா, இக்கடரா